நேற்று ஸ்லோகத்துல ஒரு விஷயம் சொல்லி முடிச்சோம். சத்தியத்துல ஞானத்துவம், அனந்தத்துவம், ஆனந்தத்துவம், அமலத்துவம் இருக்கு. அந்த மாதிரி பிரியத்துவம், மோதத்துவம், பிரமோதத்துவம் இவைகள்லாம் கூட அனுசந்தானம் பண்ணணும். ஏன்னா சுரூப நிரூபங்களா அவைகளும் இருக்கு. இவையெல்லாம் சொல்லி முடிச்சார். அதன் பேர்ல இப்போ இந்த சூத்திரம் ஆனந்தாதய பிரதானத்திய அப்படின்றது. ஆனந்தாதையா, இந்த ஆனந்த சப்தம் தான் பிரதானமான சப்தம், பிரதானமான நாம தான். பெருமாளுக்கு சத்தியத்துவ ஞானத்துவம், ஆனந்தத்துவம், ஆனந்தத்துவம், அவனத்துவம் சொல்லணும். அதுல ஆனந்தத்துவம் தான் அவனுக்கு பிரதானம். ஏன்னா எம்பெருமா நமக்கு கூட ஆனந்தம் இருக்கு, ஆனால் அவனுக்குதான் நிரதிசயமான, குறவே இல்லாத, நிருபாதிகமான ஆனந்தம். நிருபாதிகமான ஒரு உபாதையான வராது, எப்பொழுதும் ஆனந்த சுரூபியா இருக்கான். அதனால இந்த சுரூப நிரூப தர்மங்கள் அஞ்சு சொல்லுங்களோ, எத்தனை வேணாலும் சொல்லுங்களோ, அதுல பிரதானம் இது அப்படின்னாக்கா ஆனந்தம் தான் பிரதானமானது. அதனால அந்த சூத்திரத்துல ஆனந்தாதய பிரதான ஆரம்பிச்சுட்டாரு சூத்திரக்காரர். சூத்திரக்காரத்தில் உள்ள இதான் ஆனந்த, ஆனந்த சுத்தத்தினாலும் பெறக்கூடிய ஒரு ஆனந்தம் இருக்குது, அதுதான் பிரதானமானது. ஆதி சுத்தத்தினால சத்தியத்துவம், ஞானத்துவம் இவைகள்லாம் கூட வந்து அப்படின்னு சொல்லி. சரி, இப்ப என்ன கேக்குறது, இந்த ஆனந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? இந்த என்ன சொல்லிட்டீங்களோ எல்லாம் வச்சுக்கணும். ஆனந்த சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லணும். என்ன அர்த்தம்? ஆனந்தம், சந்தோஷம், அதெல்லாம் இல்லை. ஆனந்தம் அப்படின்ற சப்தத்தினால பகவானுடைய சுரூபம் சொல்லப்படுகிறதா, அல்லது பகவானுடைய குண தர்மம் சுபாவம் சுரூபமா சுவாவமா, எது திருவுள்ளம், எது திருவுள்ளம் சூத்திரகால திருவுள்ள என்ன? ஒரு சப்தத்தை சொன்னாக்க சகல் உச்சரித சப்த சகதேவார்த்தம் கமயதி அப்படின்னு. ஒரு வாட்டி சொன்னாக்க ஒரு சப்தத்தை ஒரு வாட்டி தான் அர்த்தம் சொல்லும், ஒரே அர்த்தத்தை தான் சொல்லும், பல அர்த்தங்களை சொல்லாது. அதுதான் திருப்பி திருப்பி ஆவர்த்தி பண்ணிட்டு சொல்லணும். ஒரே ஒரு சப்தத்தை ஒரு வாட்டி நம்ம பிரயோகம் பண்ணாக்க அப்போ ஒரு அர்த்தம் தான் அடுக்க வரும், பல அர்த்தங்கள் வராது. இப்ப சூத்திரக்காரர் ஆனந்தாவைய, அதனால ஆனந்த சப்தம் என்ன சொல்றது? சுரூபத்தை சொல்லுமா, சுபாவத்தை சொல்லுமா, ரெண்டுத்தையுமே சொல்லுமா? இந்த மாதிரி மூணு விதமான விகல்பம் பண்ணிக்கிறார். சில பேர் என்ன சொல்றா, சுரூபத்தையும் சொல்றது, இன்னும் சில பேர் சுபாவத்தையும் சொல்றது, தர்மம் குணம். இன்னும் சில பேர் ரெண்டுமே சொல்றது அப்படின்னு அவர் சொல்ற. இது சுரூபம்னா என்ன, சுபாவம்னா என்ன, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு கடம் இருக்கு, அந்த கடத்தை பார்த்துட்டு இது கருப்பு கடம், இது சோப்பு கடம் அப்படின்னு சொல்லுவோம். சோப்பா இருக்கிறது கருப்பா இருக்கிறதுன்றது கடத்தினுடைய சுரூபம் இல்லை, அதனுடைய சுபாவம், அதனுடைய குணம். அப்படியானாக்க சுரூபம் என்ன அப்படின்னா மிருத்ஸ்வரூபம், மண்ணாடான மிருத்து, அதுதான் சுரூபம். அதனால இந்த மாதிரி ஒரு சுரூபம்னாக்க இதுதான். அதே மாதிரி நம்ம எல்லாம் இருக்கும். இப்போ அகம் நாராயணா அப்படின்னு சொல்லலாம். அகம்ப சப்தம் இருக்கிய அஸ்து சப்தம், அது எதை சொல்லணும்? ஆத்மஸ்வரூபத்தை சொல்லணும். ஆனால் நாராயணாகன்னுட்டு என் ஆத்மஸ்வரூபத்துக்கு பேர் கிடையாது. பேர் என்ன பேரு அப்படின்னா, என்னுடைய உடம்பு இருக்கு பாருங்க, அந்த உடம்புக்கு இந்த உடம்போட கூட இந்த ஆத்மா இந்த உடம்புக்கு எங்க தோப்புனா தாயார் தோப்புனா வச்சு பேரு நாராயணன் அகம்னாக்கா ஆத்மஸ்வரூபத்தை சொல்லும் அகம்த்வம் பிரத்யத்வம் அது ஞானஸ்வரூபம் பிரகாசம் இருக்குது அகம் அகம் அகம் அகம் அது எப்பொழுதும் இருக்கும் அது இந்த அகம்ன்றது எப்பொழுதும் அழியாதது ஸ்வயம் பிரகாசம் ஆனால் அந்த அகம் அப்படிங்கிற ஞானஸ்வரூபம் சொன்ன பார்ப்போம் ஆத்மஸ்வரூபம் அது அவனுக்கு வேண்டிதான் பிரகாசிக்கும் உங்க ஆத்மஸ்வரூபம் எனக்கு பிரகாசிக்காது என்னுடைய ஆத்மஸ்வரூபம் உங்களுக்கு பிரகாசிக்காது என்னுடைய ஆத்ம குணம் இருக்கு பிறந்தோ சுபாவம் ஞானம் அல்லது என்னுடைய சுபாவங்கள் எல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியலாம் ஆனால் ஆத்மஸ்வரூபம் அவளுக்கு மட்டும்தான் தெரியும் அகம் அகம் அகம் அனுபவிக்கிறது நமக்கு தான் என்னுடைய குணம் என்னுடைய ஆத்மஸ்வரூபம் எனக்கு ஒன்றுதான் தெரியும் நமக்கு ஒன்றியே பிரகாசிக்கும் அது சுவஸ்மிபாசமானம் அப்படின்னா ஸ்ரீமத்திரத்துல தத்துவத்திரத்துல சுவாமி தேசியன் ஜீவாத்மஸ்வரூபத்தை அதை மாதிரி எம்பெருமானுக்கும் ஒரு ஸ்வரூபம் இருக்கு அது என்ன ஸ்வரூபம் அது என்ன ஸ்வரூபம் அது அப்படின்னாக்கா ஆனந்த ஸ்வரூபம் சொல்றோம் ஆனந்தீக ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் அதையும் சொல்லணும் அதே மாதிரி ஆனந்தீக குணம் அதையும் சொல்லலாம் ஏன்னா நமக்கு வந்து ஞானம் சுரூபமாக கொஞ்சம் அது மாதிரி ஞானமே நமக்கு குணமாக இருக்கு தர்மபூத ஞானம் சொல்றமே அகம் கடம் கடமகம் ஜானாமின் சொல்றோம் கடமகம் ஜானாமி அகம் கடம் ஜானாமி நான் கடத்தை அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றேன் நான் கடத்தை அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் நான் அப்படின்றது ஆத்மஸ்வரூபம் கடம் அப்படின்றது பிரமேயம் ஜானாமின்னு சொன்னாக்கா தர்மபூத ஞானத்தினால அறிந்திருக்கிறேன் அறிந்து கொள்கிறேன் ஜானாமி அதனால பாருங்கோ அகம் அப்படின்றதுனால ஆத்மஸ்வரூபம் சொல்லப்பட்டது ஜானாமின்றதுனால ஆத்ம குணம் சொல்லப்பட்டது தர்மபூத ஞானம் இந்த தர்மபூத ஞானத்தை கொண்டு நான் கடத்தை அறிந்து கொள்கிறேன் படத்தை அறிந்து கொள்கிறேன் கடமகம் ஜானாமி படமகம் சந்தேஷ்மி இதெல்லாம் எம்பெருமானா பிரயோகிக்கிற நாம என்னவோ ஏதோ சொல்லிடணும் நினைச்சுக்காதீங்கோ திரிபாஷகார இதெல்லாம் பிரயோகம் பண்ணிருக்கிறேன் அதனால இந்த மாதிரி இத வந்து பிரபாகர மீமாம்சகாலும் ஒத்துக்கிறார் திரிபுடீகரண பிரத்யக்ஷம்ன்றார் மானம் நேயம் அது மாதிரி மாத்தா இதான் பிரமாணம் பிரமேயம் பிரமாத்தா பிரமாத்தான்னா யாரு ஞாத்தா பிரமேயம்னாக்க அந்த வஸ்து அது மாதிரி பிரமாணம்னாக்க ஞானம் அப்படின்னு அவர் சொல்றாரு போட்டோம் இந்த மாதிரி லோகத்துல ஞானஸ்வரூபன் ஞான குணக்கன் அப்படின்னு இருக்கு ஞான குணக்கன்னாக்க தர்மபூத ஞானம் குணமா இருக்கு ஞானஸ்வரூபம்னாக்க ஆத்மஸ்வரூபமே ஞானம் அது நமக்கு தெரியாது என்னுடைய சுரூபம் தான் எனக்கு தெரியும் அதுவே என்னால் தெரிவிக்க முடியல அகம் அகம் சொல்றேன் அகம் சுகி அகம் துக்கி அப்படின்னு அந்த சுகத்தை நான் தான் அறிய முடியும் எனக்கு சுகம் இருக்கிறதுன்றதை நான் ஒண்டிதான் அறிஞ்சுக்கிறேன் உங்களால அறிஞ்சிக்க முடியாது நீங்க எப்படி அறிஞ்சிக்கலாம் நான் சொல்லணும் நம்ம எல்லாம் பாக்குற இப்ப தெரியுது நம்ம பார்க்கணும் ஒரு மனுஷால பார்த்து பேசுறோம் பேசுச்சு என்ன பண்றோம் துவைக்குமா அப்படின்னு கேட்கிறோம் துவைக்குமான்னு கேட்டாக்க உடனே என்ன பதில் வருது ஆஹா இந்த பணம் துவைக்கவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவோம் அவன் என்ன கஷ்டப்பட்டு இருக்கோம்னு தெரியாது என்ன கட்டப்பட்டு தெரியாது ஆனா நம்ம சொல்றது மாத்திரம் சௌக்கியமா சௌக்கியம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றோம் இதெல்லாம் உபச்சார வார்த்தைகள் உண்மையிலேயே நாம யாரு நான் சுக்கியா நான் துக்கியா அப்படிங்கறதுலாம் எனக்கு உண்டிதான் தெரியும் ஏன்னா எனக்கு ஒண்ணுதான் அதெல்லாம் பிரகாசிக்கிறது. அதனால கடமை அகம் ஜானாமி, அகம் சுகி, அகம் துக்கி அப்படின்னு சொன்னாக்க எல்லாமே அவனுடைய சுரூபத்தையும் அவனுடைய குணத்தையும் சுபாவத்தையும் காமிக்கிறது. அந்த மாதிரி ஆனந்தைக சுரூபன், அந்த மாதிரி ஆனந்தைக குணக்கண், ரெண்டுமே இருக்கு. ஆனந்த குணக்கண், ஆனந்த சுரூபன், இது ரெண்டுமே இங்க இருக்கு. இது ரெண்டும் நமக்கு முக்கியம். இது ரெண்டும் முக்கியம், ஜீவனுக்கு இருக்கு, பரமாத்மாவுக்கு இருக்கு. ஆனால் ஜீவனுக்கு இருக்கிறது எப்படி இருக்குன்னாக்கா அது சோபாதிகம், நிருபாதிகம். நமக்கு ஆனந்தம்ன்றது ஆத்மஸ்வரூபம், ஆனந்தமானது. அதெல்லாம் ஞான யோகத்துல பெருமாள் நிறைய உபதேசிக்கிறார். ரெண்டாம் அத்தியாயம், மூணாம் அத்தியாயம் எல்லாம் பகவத்கீதையில அழகா உபதேசிக்கிறார். அதனால அதை கொண்டு பார்க்கணும். இதெல்லாம் இருக்கு. இப்ப பகவானுக்கு இந்த ஆனந்தம் இருக்கோ, அது இந்த இடத்துல ஆனந்த சுத்தம் எதை சொல்றது, சுரூபத்தை சொல்றதுன்னு சில பேர் சொல்றாங்க. ஏன்னா லோகத்துல வந்து அதான் தெரியுது. பகவானுடைய சுரூபத்தை ஒண்டிதான் நம்ம பார்க்கணும். சுரூபம் தான் நமக்கு முக்கியம், சுரூபம் ஒண்டிதான் நமக்கு முக்கியம். அதை ஒண்டிதான் பார்க்கணும். பகவானுடைய சுரூபத்தை அனுபவிக்கணும், பகவானுடைய குணங்களையும் அனுபவிக்கணும். எத்தனையோ சொன்னாலும் இந்த இடத்துல ஆத்மஸ்வரூபம் தான் சொல்றது அப்படின்னுட்டு சில பேர் சொல்றாங்க. ஏன்னா அவளுடைய அனுபூதி இதெல்லாம் சித்தாந்த ஏகதேசிகள், சித்தாந்த ஏகதேசிகள் சுரூபத்தையே சொல்றது அப்படின்னு சில பேர் சொல்றாரு. இந்த இடத்துல ஏன்னா பகவானுடைய சுரூபம் தான் அறிஞ்சிக்கணும், பகவானுடைய சுரூபத்தை அறிஞ்சிக்கணும் தான் ஆரம்பிச்சது. அப்ப சுரூபத்தை அறிஞ்சிக்கணும்னா என்ன தெரிஞ்சுக்கணும், சுரூபத்தான தெரிஞ்சுக்கணும். சுரூபத்தை விட்டு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதனால ஆனந்த சத்தம் சுரூபத்தினால் சொல்றது அப்படின்னுட்டு சில பேர் சொல்றாரு. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, இது வந்து சுரூப பரத்துவம் அப்படின்னு சொல்றத காட்டணும், சுரூபத்தை சேர்ந்த தர்மபரமா சுபாவ பரமா சுபாவபுரமா எடுத்துக்கலாமே. ஏன்னா எது சொல்ற மாதிரியோ தத்மசாரத்துவத்து சத்யபதேச பிராஜ்ஞத்து இருக்கு, அந்த மாதிரி இங்கேயும் தத்மசாரத்துவம் அவனுடைய குணசாரமா இருக்கான், எம்பரம் அவனுடைய ஆனந்த சாரமா இருக்கான். ஆனந்த சாரமா இருக்கிறதுனால அத உடையவன், ஆனந்தங்கிற குணத்தினாலேயே நிரம்ப பெற்றவனா, அதனால அவனுடைய தர்மமே சொல்லப்பட்டது. அப்படிதான் இருந்தது போட்டுமே, அதுவே இருக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்ற. இதுல ஒரு பட்சம் என்ன, ஆனந்தமே பிரதானமா இருக்கு, ஆனந்தத்துவம் அதுவே இருந்து போட்டோம் அப்படின்னுட்டு சில பேர் இந்த மாதிரி சொல்ற. இன்னும் சில பேரோ இந்த மாதிரி சொல்றாரு, தர்மத்தையே சொல்றது. ஏன்னா எல்லாருடைய யுக்தி என்ன தெரியுமோ, எதுவும் இது பண்றது இல்லை, எந்த ஒரு சித்தாந்தத்தையும் அடிக்கிறது இல்லை. பகவானுடைய குணங்கள் இங்க சொல்லப்படணும், பகவானுடைய குணங்கள்லாம் சொல்லப்படணும். அந்த குணங்கள்லாம் நமக்கு முக்கியம், அது சொல்ற. அதனால இந்த மாதிரி சுரூபத்தை சொன்னாலும் தவறில்லை, குணத்தை சொன்னாலும் தவறில்லை. அதனால ஆனந்தத்துவம் அப்படிங்கிற ஒரு சுரூபத்தையே சொல்லிட்டு போட்டோமே அப்படின்னுட்டு சில பேர் சொல்றா. ஏன்னா தோமர் சுவாமி சாய்க்கிற சிவசாங்க மிஸ்டர் குலத்தாழ்வன் அவர் சாய்க்கும் பொழுது சத்யஜான பிரபதையா குணாக சத்திய குணா சத்தியான பிரபதையா அப்படின்னு சொல்லிருக்கேன். சத்தியம் ஞானம் முதலாம் குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். அது குணமா இருந்துட்டு போன ஆனந்தத்தை மாதிரி, ஆனந்தத்தை கூட. ஆனால் சொரூபம் கூட ஆனந்தத்துவத்தோட இருக்கட்டுமே. இந்த மாதிரி ரெண்டு பேருமே அதுக்கு சொல்றார். ஏன்னாக்கா சொரூபத்தை தெரிஞ்சுட்டாதான் குணத்தை தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல மனுஷன் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் மனுஷன் கிட்ட என்ன குணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னுட்டு ரெண்டு பட்சம் இருக்கு. இதுக்கு தோணு உதாரணம் சொல்ற சூத்திரக்காரர் என்ன பண்ண, நம்ம உபகோசர பார்த்திருக்கோம் முதல் அத்தியாயத்துல இரண்டாவது பாதத்துல, சுக விசிஷ்டா பிதானா தேவச்சே. சுகம் ஆனந்தம், சுக விசிஷ்டா பிதானம், ஆனந்தத்தோட கூடினவன் எம்பெருமான், ஆனந்தத்தோட கூடினவன் எம்பெருமான். கூடினதுன்றது உனக்கு நமக்கு சுரூப் பண்ணாக்க சுகமே பிரம்மம் சொல்லணும். ஆனால் சுக விசிஷ்ட விதான, சுகத்தோட கூடினவன இங்க சொல்றது அப்படின்னு சொன்னதுனால இது குணபரமாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு இது ஒரு பட்சம். அது மட்டும் இல்ல, ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் அப்படின்னு சொல்றான். அப்ப பாருங்க அந்த இடத்துல என்னாச்சு, பிரம்ம பிரம்மத்தை ஆனந்தமாக தெரிஞ்சுட்டான். அது மாதிரிதான் அந்த இது இருக்கு, இந்த வாக்கியம் இருக்காது ஆனந்தம் பிரம்மனோ வித்வான் வேண்டும், பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை, பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை இவ்வளவும் யாராலும் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்லாம் சொல்றதுனால குணபரமா இருக்கட்டமே. அதனால அல்லது சொப்பிரகாசம் இருக்கு பாருங்க, சுயம் பிரகாசமா இருக்கு, அந்த ஆனுகூல்யம் தான் ஆனந்த பத பிரவர்த்தியை வைக்கும். ஆனந்தம்னா என்ன அர்த்தம், சொப்பிரகாசம். எப்பொழுதும் நமக்கு அவங்க சுகம் வந்ததுன்னு வச்சுக்கோங்கோ நமக்கே ஒரு ஆனந்தம் வரும், ஒரு துக்கம் வந்ததுன்னு வச்சுக்கோங்கோ மனதுல ஒரு சோர்வு வந்துடும். லோகத்தை நம்ம அனுபவிக்கிறோம், அதனால அது சுயம் பிரகாசம். சுகமோ துக்கமோ அதான் ஞானத்தினுடைய ஒரு ஆகாரம், ஒரு நிலை அப்படின்னு தான் தெரிஞ்சு வைக்கிறேன் நம்ம சித்தாந்தம் அதுதான். அதனால இப்போ ஆனந்தம் ஒரு ஞானத்தினுடைய விசாரம் தானே, ஒரு நிலை, அதனால அது பிரகாசிக்கிறது சுயம் பிரகாசம். அதுதான் விஷயம் போயிடலாமே இப்படின்லாம் சொல்லி முடிச்சார். இந்த மாதிரியே ஞானம் கூட கொடுத்தோம், ஞான சப்தம் இருக்கு பாருங்க, ஞானம் சத்தியம் ஞானமனந்தம் பிரம்ம அப்படின்றோம். அங்க ஞானம் இருக்கு பாருங்கோ, ஞானம்ன்ற சத்தம் கூட ஆத்மஸ்வரூபத்தையும் சொல்லும், அது பரமாத்மஸ்வரூபமா ஜீவாத்மா ஏதோ ஒன்று சொல்லுவோம். இங்க பரமாத்மஸ்வரூபம், பரமாத்மஸ்வரூபம் ஞானஸ்வரூபமா இருக்கு. பரமாத்மாவுடைய குணமும் பிரதஜனோன் அவன் பிரதஜனா போயிட்டதுனால அவனுக்கு ஞான குணமும் இருக்கு. ஞானம்ங்கிறது ஒரு தர்மமாகவும் இருக்கு, சுபாவம் ஞானம் சுரூபமாக இருக்கு. இப்படி ஒரு பக்கம் ஆனந்த சுரூபமே ஞான சுரூபமே அப்படின்னு சொல்லப்படுது, இன்னொரு பட்சம் ஞானம் ஒரு தர்மமாக தான் இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றார். ஆனந்தமும் ஞானமும் தர்மமாக இருக்கு. எல்லா உபநிட பிரயோகங்கள் தான், உபநிட பிரயோகங்கள் அப்படி இருக்கு. அதனால அது மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு, உனக்கு வேணா எனக்கு வேணா ரெண்டுமே இருக்கட்டும், ரெண்டுமே இருக்கட்டும், ஆனந்த துன்ற சுரூபமா இருக்கட்டும் குணமாகவும் இருக்கட்டும் ரெண்டுமே இருக்கட்டும் அப்படின்ற பட்சமா இருக்கு. இது நமக்கும் விரோதம் இல்லை, நமக்கு விரோதம் இல்லை. ஆனால் இந்த அதிகரணத்துல, இந்த அதிகரணத்துல திரிபாஷக்காரர் என்ன திரவுண்டப்படுறார், அதுதான் இங்க சாருமே அந்த விஷயத்துல ஒண்டி பாருங்க. ஏன்னா ஆனந்தம் சுரூபம் சொன்னாலும் தோஷம் இல்லை, குணம் சொன்னாலும் தோஷம் இல்லை, மாதிரி ஞானம் கூட சுரூபம் சொன்னாலும் தோஷம் இல்லை, குணம் சொன்னாலும் தோஷம் இல்லை, அது ரெண்டுமே ஒத்துண்டாலும் தோஷம் இல்லை. ஆனால் இங்க இந்த அதிகரணத்துல ஆனந்தாதியா புராணசிய அப்படின்னு ஆனந்தாதியா புராணசின்னு சொல்லப்பட்டு கொஞ்சம் இதுக்கு பாஷ்யக்காரர் என்ன தெரிவிக்கப்படுறாரு, ஆனந்த சுரூபத்துக்கு என்ன அர்த்தம் தெரிவிக்கிறார். அந்த விஷயத்துல மட்டும்தான் இப்போ கேள்வி வருது. அதுக்கு அவன் வந்து ஒருத்தர் சுரூபமே, ஒருத்தர் குணமே, ஒருத்தர் ரெண்டுமே அப்படின்னு, இது ரெண்டு பட்சமாகவும் ஒரு பட்சமாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டான். இந்த மாதிரி இருக்கு. ஆனால் அதற்கு சித்தாந்தம் சுவாமி ரசிகன் எம்பெருமானாருடைய உள்ள வேண்டும் அப்படின்னு சாய்க்கிறார். என்ன சாய்க்கிறாருனாக்கா, தர்மம் தான், தர்மம் தான் இங்க சொல்லப்படுறது. தர்மம் தான் ஏன் அப்படின்னாக்கா, பாஷகார அங்க ஸ்ரீபாஷத்துல சாய்க்கும் பொழுது சத்தியாதி பதார்த்தங்கள்ல நிரூபணம் பண்ற நிரூபிக்க இவை, அதாவது இத ஜென்மாதேவன் வருது. எப்படி சொல்றாருனாக்கா, சேதனமோ அச்சேதனமோ இவைகளை காட்டிலும் விலட்சணமாய் எம்பெருமான் இருக்கான். பாருங்க இங்க எம்பெருமானார் என்ன சொல்றாருனாக்கா, சேதனமோ அச்சேதனமோ அவைகளை காட்டிலும் விலட்சணமானவன் எம்பெருமான். அதுதான் நம்ம பார்த்தோம் இரண்டாவது ஸ்லோகத்திலே, மூணாவது ஸ்லோகத்திலாம். சத்தியத்துவம், சத்தியத்துவம் என்ன சொல்றதுன்னாக்கா, ஜடமான வஸ்து, அந்த ஜடமான அச்சேதனத்தோடு கூடிய பத்ததியும் இவாளை காட்டிலும் விலட்சணமானது. ஞான சப்தத்தினால முக்தரத்னாவை காட்டிலும் விலட்சணமானவன் எம்பெருமான். ஆனந்த சப்தத்தினால நித்தியசூரிகளை காட்டிலும் விலட்சணமானவன் எம்பெருமான். அப்படின்னு நாங்க பார்த்திருக்கோம். இதுதான் ஜென்மாத்திரி கிரகத்திலேயே எம்பெருமானார் அனுகூலித்திருக்க, எம்பெருமானார் அனுகூலித்திருக்காருங்க. அதனால அதை கொண்டு பாருங்க, சத்தியத்தம் ஞானத்தம் அனந்தத்தம் சொல்ல, இந்த மாதிரி கல்யாண குணங்கள்லாம் இதர வியாவர்த்தத்தை காமிக்கிறது. பகவான காட்டிலும் அவெல்லாம் இப்படிப்பட்டவா கிடையாது. எம்பெருமானுக்கு மட்டுமே நிருபாதிகமான சத்தியத்துவம், நிருபாதிகமான ஞானத்துவம், நிருபாதிகமான அனந்தத்துவம் எல்லாம் எம்பெருமானுக்கு உண்டியே இருக்கு, வேற யாருக்குமே அது இல்லை அப்படின்னு நிரூபிச்சிருக்க ஜென்மாந்திரத்துல. அதை கொண்டு நீங்க பார்த்தாக்க எல்லாமே இப்படிதான் இருக்கும். அதனாலதான் ஆனந்தோ பிரம்மே திவ்யதாமோ மானுஷ ஆனந்த தே சுதம் மானுஷ ஆனந்த அப்படின்னு ஆரம்பிச்சு, தே குலோ பிரம்மண ஆனந்த ஸ்ரோத்ரேஸ்வதா காமகமுத்ய தே சுதம் அந்த கிடையாது, வரிசையா நூறு நூறு நூறா பிரிச்சு நடந்துச்சு. தேசம் பிரம்மண ஆனந்த பிரம்மத்துவ ஆனந்தங்கள் நூறு நூறு மடங்கா இருக்கு அப்படின்னுட்டு அங்க எந்த சுரூபத்தை சொல்ல முடியாது. சுரூபத்துக்கு இங்க சொல்லவே இல்லை. சுரூப விபு வியாபிச்சிருக்கிறது, பெருமானுடைய சுரூப விபு அது வியாபிச்சிருக்கிறதுனால அதை சொல்ல வேண்டிய பிரமேயமே இங்க இல்லை. விபுனால சர்வ வியாபி, அது இவ்வளவுன்னு சொல்ல முடியாது பிரிச்சு. ஆனால் பகவானுடைய சுபாவத்தை சொன்னச்சேன், நம்ம லோகத்திலே பார்க்கற மாதிரி மொத்தம் சாதுவா இருக்கும், இன்னொருத்தன் ரொம்ப சாது, இன்னொருத்தன் ரொம்ப ரொம்ப சாது, இந்த மாதிரி லோகத்துல நிறைய இருக்கும். அந்த மாதிரி இந்த ஆனந்தமானது அத மாதிரி இருக்கு. அதனாலதான் அன்னமயன் பிராணமயன் மனோமயன் ஞானமயன்லாம் சொல்லிட்டோ, சேதன அச்சேதன இவா வைலட்சணங்கள்லாம் சொல்லிட்டோ, அதுக்கப்புறம் விஜயானமயாது அந்யோந்தர ஆத்மா ஆனந்தமயா அந்யா ஆத்மா ஆனந்தமயா. ஆனந்தமயம் என்ன அர்த்தம், ஆனந்த குணமா இருக்கான், ஆனந்த குணம் அதிகமா இருக்கு, அதுதான் பிரசுரம். ஏற்றிருக்கு பிராச்சுரியம் அப்படின்னு சொல்றது ஆனந்தமயமா இருக்கு. உடம்பு முழுக்க விஷம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லணும், இன்னொருத்தன இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவ்வளவு புண்ணியமானவன், உடம்பு முழுக்க அவன் புண்ணியாத்மா. அது மாதிரி ஒருத்தன புத்தி உடம்பு முழுக்க மூளை இவனுக்கு அப்படின்னு, இதெல்லாம் பிரச்சாரமா இருக்கும். என்ன அர்த்தம், நல்ல புத்திசாலின்னு அர்த்தம். ஆனா எம்பெருமான் இருக்கானே அவனுடைய ஆனந்தம் அப்படிப்பட்டது, அவனுடைய ஆனந்தம் அந்த மாதிரி வசந்தது, அவனுடைய ஆனந்தம் அத மாதிரி வசந்தது அதனால ஆனந்தம்ன்றது என்ன சொல்லப்பட்டிருக்க அப்படின்னாக்கா பகவானுடைய குணங்கள் அந்த விஷயத்துலதான் எம்பெருமான் திருவுள்ளம் உகப்பா இருக்கிறது. ஏன் அந்த மாதிரி ஏன் சொல்லணும்? ஏன்னா இது வந்து சொன்னா என்ன கோஷம்? ஏன் இந்த மாதிரி சொல்ற பாஷ்யக்காரர்? பாஷ்யக்காரர் திருவுள்ள என்ன அப்படின்னாக்கா, நான் பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும். பிரம்மஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் தான். அந்த ஆனந்த ஸ்வரூபத்தை உடனே அறியவே முடியாது, யாராலையும் அறிஞ்சிக்க முடியாது. ஏன்னா ஜீவாத்மா கூட நமக்கு ஆனந்தத்தை உடையவன். அவன் சுரூபமும் ஆனந்தம் தான், ஞான சுரூபம் ஆனந்த சுரூபம் தான். ஆனால் உடனே தெரிஞ்சுக்கோங்களே, நமக்கு தெரியறதா? நம்ம ஆத்ம சுரூபம் தெரியல. பொதுவாகவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால இத இங்க இந்த இடத்துல சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி போறார் சூத்திரகாரர் அப்படிங்கிற எம்பெருமானாக விசாரிக்கிறார். எந்த குணங்கள் இல்லை என்றால் பிரம்மத்தை அறிந்து கொள்ள முடியாதோ? எந்த குணங்கள் இல்லை என்றால் பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாதோ? அது பிரம்மம் ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்குமே கடத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்கா அந்த கடத்தை சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம மண்ணை தெரிஞ்சுக்கிட்டாக்கா கடத்துருபம் தெரிஞ்சுக்கொள்ளும். அது மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு தர்மம் இருக்கு, அந்த தர்மத்தை தெரிஞ்சுட்டாதான் அந்த சுரூபத்தை தெரிஞ்சுக்க முடியும். அது கூட எப்படி இருக்கணும்? இதனை வியாவர்த்தமா இருக்கணும், இதனை வியாவர்த்தமா இருக்கணும், இதனை வியாவர்த்தமா இருக்கணும். அந்த தர்மம் இன்னும் நான் சொல்லக்கூடிய சுரூப தர்மமானது ஒரு சுரூபத்தினுடைய தர்மம் இன்னொரு வஸ்துவுக்கு வரக்கூடாது, அந்த மாதிரி தர்மமா இருக்கணும். அது இதர சமமா இருக்கக்கூடாது, இதர விலட்சணமா இருக்கும், இதற்காட்டிலும் வேறுபட்டவன். அன்னைக்கே சொன்ன பாருங்கோ, லட்சணம்னு ஒண்ணு சொன்னா என்ன அர்த்தம்? ஜாத்திய விஜாத்திய விலட்சணமா இருக்கணும், தனக்கு சமமானவாகிட்ட இருந்தோம் வேறுபட்டு இருக்கணும், தனக்கு அசமானவாகிட்ட இருந்தோம் விலட்சணமா இருக்கணும். பகவானுக்கு அசமஸ்தாபி அதிகஸ்த திருஷ்யதை, அவனுக்கு சமமும் இல்லை அதிகமும் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த சத்தியத்துவம் இருக்கு, இந்த ஞானத்துவம் இருக்கு, இந்த ஆனந்தத்துவம் இருக்கு, இந்த ஆனந்தத்துவம் இருக்கு, இவையெல்லாம் தர்மங்களா இருக்கு. இந்த தர்மங்களா இருந்தா இவைகள் எல்லாம் பகவானுடைய சுரூபத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இல்லாத போனா நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாது, தெரிஞ்சுக்கவே முடியாது. அதனால அந்த தர்மம் நமக்கு வேணும். எந்த தர்மம் இருந்தால்தான் ஒரு வஸ்துவனுடைய சுரூபத்தை தெரிஞ்சுக்க முடியுமோ அதுதான் சுரூப நிரூபக தர்மம். இங்க கூட பதம் பாருங்க, சுரூப நிரூபக தர்மம் தான் சொல்றேன். தர்மம் என்ன? சுபாவம் இவன் புரோக சுபாவன், அவன் சாந்த சுபாவன். இவன் இன்னொன்னு லோகத்துல பார்த்தான பிரயோகங்கள் இந்த மாதிரி பாருங்கோம். சுபாவங்கள்லாம் வெளிப்படையா தெரியாது, அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்? அந்த அனுபவத்தினால தான் தெரிஞ்சுக்கிறோம். பகவான் நம்ம தெரிவிக்கணும் போய் பாருங்கோ. பொதுவா எனக்கு யாரை பிடிக்கும்? எங்க அப்பா அம்மாவை பிடிக்குது, நான் கல்யாணம் பண்ணிட்டேன், என் கிரகணம் ஏன் பிடிச்சு போச்சு, அப்புறம் எனக்கு குழந்தைகள் பிடிச்சது, என் குழந்தைகளை பிடிச்சு போச்சு, என் பேரன் பேத்தி கொண்டா அவனை பிடிச்சு போச்சு. இப்ப பாருங்க இந்த வகையில இந்த சொன்ன மொழி பரம்பரை, முதல்ல எப்படி எங்க அப்பா அம்மா எனக்கு வசதி, கூட பிறந்தவா வசதி, அப்புறம் என் ஆம்பியா வசதியானா, அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவள் எல்லாம் தள்ளி இருப்போம். பொண்டாட்டி வீட்டில் பிரீதி, அம்மா அப்பா மாட்டை வருதோ, இந்த மாதிரி எவ்வளவோ பேரங்கள் இருக்கு. எனக்கு பொண்ணு பிறந்தது, பொண்ணு பிறந்தது என் பொண்டாட்டி கூட எனக்கு அர்த்தம் தான், என் பொங்கல் தான் எனக்கு வசதி, என் பேத்து பேரங்கள்லாம் பிறந்த உடனே அதான் எனக்கு வசதி அப்படிங்க மனசு ஏங்கிறது. ஐயோ என் பேத்தியை பார்த்து என் பேரனை பார்த்து படிப்படியா என்ன பறையிறது. ஆனால் கோயிலுக்கு போங்கோ, பெருமாள் செய்யுங்கோ, ஒன்னும் அனுபவித்து செய்யுங்கோ. அத்திவரதில் பேசி வந்தேன், ஃபேஸ்புக்ல போட்டிருந்தேன், நம்ம எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம், எத்தனையோ பெருமாளை சேவிச்சிட்டோம், அத்திவரதில் முதலாட்டி சேவிச்சேன், எல்லா பெருமாளுடைய அழகையும் ஒரு அடிச்சு தூக்கி சாப்பிட்டு மாதிரி இருக்கு. என்ன கம்பீரம் அந்த அப்பிரியவாய கண்கள், அதுவும் ரங்கநாதனும் சேமிச்சுட்டு இருக்கான், இந்த பெருமானையும் சைனத்திற்கு கோவிலும் சேவிச்சினான், எனக்கு நெஞ்சத்துல போடணும் போட்டோ அனுப்பிச்சிருந்தான், அது எனக்கு புரியாம போயிடுச்சு. அவ்வளவு சுவாரஸ்யமாவே இல்லை. அதே பெருமாள் பயணிச்சுட்டு இருக்க அந்த ரெண்டு சுதோசன பாஞ்சு நிண்ணியங்கள் சங்க சக்கரங்கள் என்ன அழகாக கம்பீரமா இருக்கு, என்ன அற்புதமான திருவடி. பக்ஷஸ்வரத்தை பாருங்க, திருக்கண்களை பாருங்க, ஒவ்வொன்றும் தேவச்சு தந்துட்டு பெனாத்தின்றங்க. நான் திதற்றுவாங்களே பெருமாளை பத்தி அவ்வளவு அழகு, அவ்வளவு அழகு. அதுவும் திருட்டுத்தனமா போய் சேவிச்சேன். அழிச்சின் மூணாயிரம் ஆண்டவன் பக்கத்திலே இருந்து பத்து நிமிடம் சேவிச்சேன். எவ்வளவு நாள் வேணுமோ நின்று போயிட்டான். ஒரு அஞ்சாறு வாட்டி அற்புதமா இருந்து சேவிச்சுட்டு நீங்க எல்லாம் வந்து அள்ளி கொடுத்துருப்பீங்க, ஐம்பது ரூபாய் போட்டா எங்க அவ்வளவுதான் சேவிச்சுட்டு இருந்துட்டோம். ஆனந்தமா இருந்தது. பெருமாள் புஷ்பம் கிடைச்சது. ஆண்டவன் என்ன பண்ண அவன் வந்து அதை பண்ணிட்டு வந்தார். அவருக்கு ஒரு தகடி போத்தினான், அந்த தகடி எனக்கு போதுட்டு அப்படியே பரம பாக்கியம். பெருமாளுக்கு பெருமாள் அந்த அத்தியவர்களுக்கு பார்த்துட்ட தகடி, அதை ஆச்சாரியர்கள் பார்த்துட்டா, அந்த ஆச்சாரியர் எனக்கு போத்து விட்டுட்டார். அவ்வளவு ஆனந்தமா இருந்தது. இப்போ பெருமைக்கு பெருமை அவ்வளோ. ஏன்னா அந்த அத்தியவர்கள் ஒரு நிமிடம் தெரிவிக்க மாட்டோமான்ட்டு எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தா அந்த ஆனந்தம் இருக்கு பாருங்க. இன்னைக்கும் அந்த அத்தியவர்கள் நினைக்கிற எவ்வளவு சந்தோஷம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தோஷம். நம்ம எல்லாம் சேர்த்துதான் நம்ம சந்தோஷப்படுறோம். இதுதான் பகவானுடைய ஆனந்தம். பகவானை சேவிக்கிறதே நமக்கு ஒரு ஆனந்தம் வருது. அந்த ஆனந்தம் அவனுடைய ரூபத்துல இருக்கிறது, அவனுடைய குணம் அது. அந்த குணத்தை நம்ம கிட்ட சேர்த்து விடுறான். என்ன பாரு, என் கண்ணை சேவியே, என் திருவடியை பாரு, என் கைகளை பாரு, என் பாதங்களை பார்த்து என்ன ஆசிரியேன். அழகா இல்லையன்னா அது முன்னாள் ஜனமியை ஜென்மபூமிச்ச சொர்க்காதபி கணேசி. நம்ம பிறந்த தாயார், நமக்கு பெத்த தாயாரும் அந்த மாதிரி. நம்ம பிறந்த ஊர் நமக்கு வசதியோ இல்லையோ அழிஷங்கர் எழுதுற பிள்ளைகள் அழிஷங்கர் தேருக்கு பெருமாள் இழந்து விடுறார். நீங்க தேர் சேர்த்திருக்கீங்களான்னு தெரியாது. பெருமாள் தேர் கிளம்புவார், அது சிறைய தரப்பா சின்ன ஊதுவா, மோன அடிப்பா, வாத்திய அடிப்பா, வாசிப்பா, அந்த அப்படி எங்க எகிரி குதிப்பார் பெருமாள். எகிரி குச்சி அப்படி குச்சின் குச்சின்னு வருவார். வந்துட்டு வேகமா வந்து தேசிய சொன்னார் இருந்து ஒரேஷன் நின்றுடுவார். வந்துட்ட உடனே அங்க தேசிகளும் மரியாதான் பாடம் பின்னாடி தேசிய நடக்க தேசிய மரியாதான் தேசிய மரியாதான உடனே திரும்புவே திரும்பின ஒண்ணு அத்தியாபக கோஷ்டி அவ ஆன ஒண்ணு ஓடுவான். 15 நிமிடம் கூட கிடையாது, 15 நிமிடத்துல போயிடுவேன் தேரடிக்கப்படுவேன். அப்போ ஐஷங்கர் எழுதுற தேவப்பெருமான போய் திரும்பி நின்ற ஒண்ணு தேசியனை பார்த்து பிரமா சேகரேனும் நான் தேர்ந்து போறேன், என் திருமேனிய பாரும், என் திருவாபரணங்களை பாரும், என் சாத்துப்படிய பாரும், நான் ஒரு திலப்பா கட்டிட்டு இருக்கேன் அது எப்படி இருக்குன்னு பாரும், அதுல திலகம் எப்படி இருக்குன்னு பாரும், அது அழகா இருக்கா பாரும், உனக்கு பிடிச்சிருக்கா, என் தேவைகளை பாரும், உனக்கு பிடிச்ச போய் நாசமா உடலா இருக்கா, உமக்கு திருவள்ள உப்பா இருக்கா, என்ன திருமாலுடைய ஆனந்தமே எங்க இருக்கு, பக்தனுடைய ஆனந்தத்துலதான் இருக்கான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆனந்தம் அந்த மாதிரி கேட்கிறேன். பெருமாள் தேசி எனக்கு பெருமாள் எப்படி வந்தா ஆனந்தமா இருக்க இருக்கு, எந்த ஆபரணம் இருந்தா இல்லாட்டா என்ன சுரக்க வேகராஜ எந்த ஒளி காதிஷு அதிகம் அதிகம் அந்யாம் ஆத்மசோபானந்ததானம் அனவதிக விபூதி அஸ்தி சைவேஸ்வரம் துவாம் அனுதினம் அனிமேஷை லோச்சனையும் இருந்துகேன். உன்னை எப்படி சேர்க்கிறேன் தெரியுமா, கண்ணை மூட முடியாம், கண்ணை மூடிட்டா அந்த அழக பருக முடியாம போயிடுமே அப்படின்னு பயமா. அதுவே எங்க சுரகம் புனர்வாகனம் ஏகராஜம் கருடவாகனம் சந்தனம் ஏழு ஆந்தோலி காதிஷு நல்லாக்கு இப்படி எத்தனை தேவை அதிகம் அதிகம் அத்தசோபாம்பிதான். எப்ப நீ என்கிட்ட வந்து கேருக்கு உண்டியா கேக்குற, எல்லாத்துக்கும் தான் மரியாதை பண்றேன். ஆனா எல்லா வகையும் எனக்கு அவ்வளவு நல்லா இருக்கேன். அதிகம் அதிகம் அஞ்சாம ஆத்மசோபாம்புதான். இப்படி பெருமாளுடைய ஆனந்தம் பக்தருடைய ஆனந்தத்துல இருக்கு. அப்படி பார்த்து பார்த்து பெருமாள் அழகாய அதை சேவிக்க சேவிக்க நமக்கு எவ்வளவு திருப்தி. நான் உங்களெல்லாம் பத்தம் சொல்லிட்டு இருப்பேன். உங்ககிட்ட அவன்லாம் வராளே, அவ உறவுகாரால பாப்பா, உறவுகாரால பாக்கிறத காட்டணும். பிரதானமான கோயில்கள் எல்லாத்தையும் சேவிச்சுட்டு போயிடுவான். முக்கியநாத் பிரதேஸ்வரன் திருவேங்கமுடையான சேவிக்கிறா, தேவபெருமான சேவிக்கிறா, ரங்கநாதன் சேவிக்கிறா, அவாமூர் சேவிக்கிறா, எல்லா ஆச்சாரியான சேவிக்கிறா, எல்லாரும் பேசிக்கோ. எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் அதை சேவிச்சுட்டு அங்க போன உடனே இந்த மாடு பசுமாடை பத்தி சொல்லுவார். அழக்கா சாப்பிடும் பசுமாடு, எதை போட்டாலும் எல்லாத்தையும் அள்ளி சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படுத்துன்றோம், படுத்து நிதானமா அசை போட்டு பசுமாடு எவ்வளவு வசதி. அந்த மாதிரி நீங்க எல்லாம் பிரமாணம் சேவிச்சுட்டு அந்த ஆனந்த அனுபவிக்கிறீங்க பாருங்க. உங்க உறவுகார பார்த்ததை காட்டணும். இந்த பிரமாணம் சேவிக்கிறதும் ஆச்சாரியால சேவிக்கிறதும் அவ்வளவு ஆனந்தப்படுறீங்க. ஒரு பத்து நாள் முன்னாடி பரவாயில் சுவாமி பார்த்து சொன்னேன், அந்த சுவாமி நிறைய பேர் கண்டு தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி அந்த எதிரையே உட்கார்ந்து ஆத்மானுபூதியோடு கூடியவர்கள் அப்படியே விஞ்ஞாபிச்சிருந்தேன். உடனே அதை கேட்டுட்டு ஒரு மாமிச்சு தெரிவிச்சுட்டு வந்தோம், அப்படியே நிக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி நமக்கு எவ்வளவு அனுபவம், எவ்வளவு ஆனந்தமான அனுபவம் அது. அதனால பெருமாளுடைய ஆனந்தம் தான் இன்னைக்கு நம்மளுக்கு பெருமானுடைய சுலபத்தை கொண்டு வந்து காண்பிக்கணும். அதனால இந்த இடத்துல சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், ஆனந்தத்துவம், அமலத்துவம் இவைகள்லாம் பெருமானுடைய தர்மங்களையே சொல்றது. ஆனந்த சப்தம் அதுதான் திருவள்ளப்படுது, அதுதான் சொல்றது. அது இருந்தாதான் சந்தேகமே பண்ண முடியாது. இந்த அஞ்சு தர்மங்களும் இருந்தாதான் இது எம்பெருமான், நன் எம்பெருமான். அதனாலதான் நீங்க முதல்ல சொன்னோம் ஷியப்பதித்து நம்ம சித்தாந்தம் உண்டு. உடனே பட்சிகார சாத்தியிருக்காரு, அர்த்த பஞ்சகாரிகாரத்தில் சாத்தியிருக்காரு. ஷியப்பதித்தம் முக்கியம். ஏன்னா பெருமானம் சேவிக்கிறோம், தங்கச்சக்கரம் சிலருக்கு தங்கச்சக்கரம் வரபாடு வரும் தங்கச்சக்கரம். ஆனா விராட்டி வருஷத்துல உட்காண்டிருக்கா, அவளை பாத்திர பாதராட்சா வாங்க பாதராட்சால் சாங்கம். பெருமாளை எப்படி நாள் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னாக்கா விராட்சி வக்ஷத்திரத்துல அவள் இருக்கா, அவருடைய திருவடி மட்டுப்பட்டு சோப்பா கொடுத்தான். அந்த அவன் மறுதான் இருக்கா அழக்காருக்கு சோப்பு, அந்த சோப்பு பெருமாளுடைய வக்ஷத்திரத்துல பட்டு அது கண்ணு கரிகட்டி அந்த கரிகட்டில சேப்பா பிரச்சுன்னு தெரியுது. அதை பார்த்த உடனே விராட்சியினுடைய திருவடி பட்டுப்பட்டு அதை அழக்கா மிஞ்சி போயிடுத்தான். அதை பார்த்த உடனேதான் இது விஷ்ணு நாராயணன், இவன் சிவப்பதி, லட்சுமி நாராயணன், சிவன் நாராயணன் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சிருந்தாளாம். என்ன ஆச்சரியமா இருப்பாரு தேசியம் தைக்கிறது. ஸ்ரீமதி பிரம்மதோஸ்தே பிரம்மாதேவன் வச்சிருக்க ஸ்ரீமதி பிரம்மதோஸ்தே அப்படிங்கிறார். அதனால பிரம்மணி ஸ்ரீனிவாசன் பாஷகாரன். அதனால இந்த சிவப்பதித்தம் முக்கியம், அதுதான் அடையாளம். அந்த அடையாளத்தை கொண்டுதான் இவன் எம்பெருமான் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறோம். அதனால இந்த குணங்கள் தான் பிரதானமானது. அதனாலதான் அந்த தர்மானுபூதின்றது ஒவ்வொரு பிரம்ம வித்தியிலையும் இந்த தர்மங்களை அனுசந்தானம் பண்ணி பகவானுடைய சுரூபத்தை அறிஞ்சு அந்த சுரூபத்துக்கு அனுகுணமாக ஒவ்வொரு வித்தியையும் நம்ம உபாசிக்கணும். அப்படி உபாசித்தாதான் எம்பெருமான் பரமப்பிரீதனா ஆவான். அப்பதான் தெரியும் சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம் இந்த சப்தங்கள்லாம் பார்த்துக்கோங்க. ஆனால் ராமனோ பிறந்து அழறான், கிருஷ்ணனோ பிறந்து அழ வைக்கிறான். ராமன் தான் அழுது, யாரையுமே அழ வைக்கல. சமயத்தீது ராமஹா எல்லாரையும் சந்தோஷப்படுத்திச்சோ பெருமாள் எழுது. ஐயோ எங்க அப்பா விட்டு போயிட்டேன், அப்பா போய் பிறந்து வச்சு நான் இல்லையே, என்னுடைய தேவி இதுதான் பிராட்டி வளர்த்துக்கும் போட்டானே, அயோசியாச்சரி வர்த்ததுன்னு அழற, இது வயசு இரண்டே போறதே அப்படின்னு வேற கஷ்டப்படுறாரு. அதனால அவர் அப்படி கிருஷ்ணனோ எப்படி அப்படின்னாக்கா எப்பொழுதும் ஆனந்த சுரூபி, இங்க கிருஷ்ணன் அழுததா எங்கேயாவது சொல்லுங்க. கிருஷ்ணன் அழுததா எங்கேயுமே இல்லையே. பாகவதத்துல அவனுக்கு வேலைதான் இருக்கு. அவங்கிட்ட மட்டன் அழுதவாதான் அதிகம். குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு கடைசி கால பரிகரித்தம் அற்புதமான ஆனந்த ஸ்தூதியா எந்தான் நான் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே அப்படின்னு. மாயர்களும் மாதர்களும் மாயன் அப்படின்னு ஆச்சரியப்படுறாளாம். அந்த மாதிரி அழுக்கிறவர் பகவான் கிருஷ்ணன். அதனால அப்ப தெரியும் ஏற்பட்ட ஆனந்த ஸ்தூதி. அவன் நமக்கோசரம் இப்படி எழுந்துள்ள இருக்கானே, இப்படி அவனை உபாசிச்சு நம்ம அவனை அழைஞ்சுக்கோனாக்கா நமக்கு எவ்வளவோ ஆனந்தம் கிடைக்கும். அந்த சிந்தனை ஒழுங்கும். அதனால பகவானுடைய சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும், அது முக்கியம். அந்த சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்கா இந்த சுரூபனுடைய தர்மங்கள் இருக்கு பாருங்களோ, இவைகளை தெரிஞ்சுக்கணும். இவைகளை தெரிஞ்சுட்டு அவனுக்கு போராது. ஒவ்வொரு வித்தியிலையும் அந்த தர்ம சுரூப தர்ம சுரூப நிரூபுடைய தர்மங்கள் அவைகளை அனுசந்தானம் பண்ணி அதன் பிறகு உபாசனத்துல வர்ற குணங்களை அனுசந்தானம் பண்ணி எம்பெருமான உபாசிக்கிறான். அதனால வேற வித்தியில படிக்கப்பட்டிருந்தாலும் இவர்கள் அப்படியே ஏற்றுக்கணும். அது வந்து இந்த இடத்துல குணாபிசம்மானம் கூடாது, அது வேற வித்தியை வேற வித்தியன்னு கிடையாது. ஏன்னா சத்தியத்துவம் ஞானத்துவம் ஆனந்தத்துவன்றது ஆனந்த நிகழ்த்தியில, அது மாதிரி பிரிகு வித்தியிலே இருக்கு. அதே மாதிரி இதுல இருக்கு வந்து இந்த அமலத்துவன்றது எத்தனையோ கிரகத்துல எங்கெங்கயோ சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் அத்தனை சுயப்பதித்துவம் அது மாதிரி நிறைய இடத்துல இருக்கு. இது அத்தனையும் ஒன்னா சேர்த்துக்கணும். அங்கங்க படிக்கப்பட்டாலும் எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து எல்லா வித்தியைகளையும் அனுசந்திக்கும். ஏன்னா சுரூபத்தை தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தில் விசாரித்து இந்த அதிகரணத்தையே தலைக்கட்டி அருள்கிறார் சுவாமி தேசிகன். ஸ்லோகம் பாருங்கோ. ஆனந்தானம் கதிச்சிதிக விதுகு சகுத்திரம் ஆனந்த சப்தம் தர்மானந்த அபிதானம் பதுபயவசனம் வேதி பசியம் விசேஷித்து ஞானோக்தௌ சைததேவம் பதிதர சமத யாவத்தாத்யான்ம சங்கியா தாவத் தர்மானவர்த்தி பகுபஜன பதே பிரம்மணி ஸ்தாபியதேத்ர கதிச்சு இக இக இங்கு இங்கு இந்த அதிகரணத்துல ஆனந்தாதய பிரதானத்து என்ற சூத்திரத்துல ஆனந்த சப்தம் சௌத்திரம் ஆனந்த சப்தம் சூத்திரத்துல இருக்கக்கூடிய ஆனந்தம் அப்படின்னு சப்தம் ஆனந்தங்கிற சுத்தத்தை ஆனந்தத்துவ பிரதானம் இக கதிச்சது இது ஆனந்தத்துவ பிரதானம் சுரூப பிரதானம் சுரூபத்தை சொல்வதாக சில பேர் அபிப்பிராயப்படுறார் சுரூபத்தையே சொல்றது. சுரூபகதமான ஆனந்த ரூபமானது பகவானுடைய சுரூபத்துல எப்படி ஞானம் இருக்கோ பிரத்யம் இருக்கோ அகந்தம் இருக்கோ அந்த மாதிரி இந்த ஆனந்தத்துவம் இருக்கு அப்படின்னு விதவும் அந்த மாதிரி அறிஞ்சிட்டு இருக்கா தெரிஞ்சிட்டு இருக்கா கேட்டு. இன்னும் சில பேரு தர்மானந்தாபிதான் ஏன்னா தத்துவதேச பிராஜ்யவது அங்க பிராஜ்யவத்தன் இருக்கு. இது இரண்டாம் அத்தியாயத்துல மூணாம் பாகத்துல ஞாதிக்கானம் அதுல இந்த சூத்திரம் இருக்கு. பதினோராவது சூத்திரம் அங்க அதிகாரத்துல அதுல பிராஜ்யவத்தன் இருக்கு. பிராஜ்யன்னு எம்பெருமான் எம்பெருமானுடைய ஆனந்த குணம் இருக்குதுங்கோ அத மாதிரி பகவானுக்கு ஆனந்த குணம் அதிகமா இருக்கிறதுனால அவனை ஆனந்தன் அப்படின்னே அவனை சொல்றான். ஆனந்த குணத்தை உடைய வந்துட்டு அந்த மாதிரி இந்த இடத்துல ஆனந்த சப்தம் தர்ம ஆனந்த அபிதானம் தர்மமாகிற ஆனந்தத்தை சொல்றது அப்படின்னு ஒரு பட்சம் இருக்கு. அல்லது ததுவய வச்சனம் வா இது பஷ்யம் அது ரெண்டுத்தையுமே சொல்றது அது ததுவய வச்சனம் தர்மஸ்வரூபம் என்ன தர்ம தர்ம பிரம்மஸ்வரூபம் ஆனந்தம் பிரம்ம தர்மம் ஆனந்தம் ரெண்டுத்தையும் சொல்றது அப்படின்னு ஒரு பட்சம் இருக்கு. ஆனந்தத்துவம் ஆனந்தித்வம் ரெண்டுமே இருக்கு அப்படின்னு சில பட்சம் இருக்கு. இதுல வந்து இரண்டாவது பட்சத்துல விகல்பம் பண்ணணும் இப்படியோ அப்படியோ அப்படின்னு சொல்லணும். அதாவது ஒரே ஒரு பட்சம் தர்மி அப்படின்னு தர்மம் பண்ணணும், இன்னொரு பட்சம் ரெண்டுமே அப்படின்ட்டு மூணாவோ ரெண்டாவோ எடுத்துக்கலாம் சொல்றாரு. இது இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னாக்கா ஆனந்த சுத்தத்தை ஆவர்த்தி பண்ணுங்க ஆவர்த்தி பண்ணிட்டு தர்மஸ்வரூபத்தையும் சொல்லும், தர்ம பிரம்மஸ்வரூபத்தையும் சொல்லும், பிரம்மத்தினுடைய தர்மத்தையும் சொல்லும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி மூணு பட்சமா இருக்கு. அதே மாதிரிதான் ஞானோக்தவுச்சு, ஞானம் சத்தியம், ஞானம் அனந்தம், ஞானம் சொன்னோம்னு வச்சுக்கோ, அப்ப கூட ஞானம் சுருகமாவும் இருக்கும், தர்மமாவும் இருக்கும், அல்லது ரெண்டுமாவும் இருக்கும், அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி இப்படி மூணு விதமான பட்சங்கள் அதை சொல்லிட்டு எம்பெருமானாருடைய திருவள்ளம் என்ன அப்படின்றத விவரிக்கணுமானது. அதுக்கோசம் சொல்றேன், ததுதர சமத்தா யாவத்தா ந சிந்திக்கார். எம்பெருமானை காட்டிலும் விலட்சணமான சேதனமோ அல்லது அச்சேதனமோ அவைகளுக்கு நமக்கு பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும். அது சுரூபத்தை தெரிஞ்சுக்கிச்ச எந்த தர்மத்தை சொன்னா எம்பெருமான காட்டிலும் வேறுபட்ட ஜீவனம் அல்லது அச்சேதனம், சேதனமோ அச்சேதனமோ அவைகளுக்கு சமமாக ஆகாதோ. ஒரு தர்மத்தை சொன்னா அது யாருக்கு சொல்றமோ அவனுக்கு தான் பிறந்தனும், லட்சணமா தான், இன்னொன்றுக்கு பிறந்தக்கூடாது. அதுக்கோசரம் இப்படி சொல்றேன், பிரம்மஸ்வரூப பிரதிபத்தி அந்த சமயத்துல பிரம்ம வதிரிகமான சேதனமோ அச்சேதனமோ அதுக்கு அதுவும் இதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாது. அந்த மாதிரி சந்தேகம் நமக்கு வரக்கூடாது, சந்தேகம் நமக்கு வரவே கூடாது. அதுக்கு எந்த விசேஷனம் எந்த தர்மம் இருந்தா அந்த மாதிரி வருமோ அந்த தர்மத்தை எல்லா வித்தியிலையும் நான் சொல்றேன், பகு பஜன பதை பாவ தர்மானுஷ்டி அந்த தர்மத்தினுடைய அனுபவி பகுபஜன பதே எல்லா வித்தியைகள்லையும் உபாசியமா இருக்கிறவன் எம்பெருமான் தானே. அதனால பிரம்ம வித்தியில வேத்தியம் உபாசியம் யாரு என்ன பரமாத்மா. அவனிடத்தில் வேத்தியே பிரம்மணி வந்து அத்திர ஸ்தாபிதே இங்க ஸ்தாபிக்கப்படுகிறது. இந்த மாதிரி சொன்னாத்தான் இது தர்மமா சொன்னாத்தான் இது ஸ்தாபிக்கப்பட்டதாகும். இல்லாத போனாக்க ஸ்தாபிக்கவே முடியாது. அதனால என்ன எடுத்து எனக்கு பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்க எந்த தர்மங்களை இட்டு நான் பிரம்மஸ்வரூபத்தை உண்டிதான் தெரிஞ்சுக்க முடியும். அந்த தர்மங்கள்னா வேற எல்லாத்தையும் தெரியணும், சேதனமோ அச்சேதனமோ எல்லாத்தையும் தள்ளி விட்டுடும். எல்லாத்தையும் தள்ளி விட்டுன்றதுனால அதுக்கு நமக்கு இது முக்கியம். அதனால எந்த தர்மத்தை தெரிஞ்சிருந்தோம்னாக்கா நீ சேதனமோ அச்சேதனமோ எல்லாம் தள்ளப்பட்டதாகும். அந்த தர்மங்களை எப்பொழுதும் எல்லா வித்தியைகள்லையும் நம்ம அனுசந்திச்சுட்டே இருக்கணும். அப்பதான் பிரம்மஸ்வரூபமானது பிரதிபத்தி உண்டாகும். அதுவும் சத்தத்து ஞானத்து ஆனந்தத்து ஆனந்தத்த அமலத்துவமான தர்மங்கள் தான் அப்படின்னுட்டு இது வைக்கிறேன். இதுதான் எம்பெருமானாரை சரித்திருக்கிறது. ஆனால் இது வந்து பொதுவா சித்தாந்தம் தேசியந்திரம் இந்த இதுல வந்து சொன்னோம், ரெண்டாவது ஸ்லோகத்துல சொல்றோம் இந்த அதிகரணத்திலேயே. அதுல என்ன சொன்னோம்னாக்கா ஞானத்தம் ஞாத்ருபாவ புறபகுலதையா சுப்பிரகாசம் சொன்னோம். அதுல தர்மியாவும் சொல்லலாம் தர்மமாகவும் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பட்சம் சாதிக்கிறது ஞானம்ன்ற சொல்லி அப்படி சொல்றதுனால அதை ஏத்திருந்தாலும் தவறு இல்லை. ஆனால் எம்பெருமானத்தில் உள்ள இதான் அப்படின்றத பிரயோஜனையில கொஞ்சம் மேல சொல்லிருக்கிறது. அதனால மொத்தத்துல என்னாச்சு, சொரூபண ரூபக தர்மங்கள்ன்றது பிரதானமாக அஞ்சு. க்ஷயப்பயிற்சம்னா சம்பிரதாயம், அது சாஸ்திரத்தை சொல்ல மாட்டார். அதனால இது அஞ்சுன்னு சொல்லிட்டார். அந்த அஞ்சையும் நாம அனுசந்தானம் பண்ணாதான் பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க முடியும். அதனால பல வித்தியைகள்ல இந்த அங்கங்கே இந்த குணங்கள் எல்லாம் சொல்லப்பட்ட தர்மங்கள். அந்த தர்மங்கள் எல்லாம் நாம என்ன பண்ணணும்னாக்க ஒவ்வொரு வித்தியிலையும் உபாசிக்கும் பொழுது அவசியம் அனுசந்தானம் பண்ண வேண்டும். அப்படி பண்ணினாதான் நமக்கு இந்த ஞானம் நமக்கு வரும், நம்ம சுரூப ஞானம் வரும். நம்ம சுரூப ஞானம் வந்தாதான் நம்மளால இதை பண்ணிக்க முடியும், உபாசிக்க முடியும், உபாசிச்சு மோட்சத்தை அடைய முடியும். அப்படின்றத சொல்லி இந்த அதிகரணத்துல அஞ்சு ஸ்லோகங்கள், அஞ்சு ஸ்லோகங்களின் சாட்சி அற்புதமா சாச்ச ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அற்புதமான விஷயங்கள் கேள்விகள்லாம் கேட்டு முடிச்சுட்டாரு. ஸ்லோகத்தை பாருங்கோ. ஆனந்தத்துவ பிரதானம் கதசிதிக விதுஹு சௌத்திரம் ஆனந்த சப்தம் தர்ம ஆனந்த அபிதானம் தசபயவச்சனம் ஏதி பஷ்யந்தி கேசித்து ஞானோக்தௌ சைததேவம் பதிதர சமத யாவதாஸ்யான்ன சங்க்யா தாவத் தர்மானவர்த்தி வகுபஜனபதே பிரம்மணி ஸ்தாபியதே கவிதாக்கிய கல்யாணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.